la televisión es de amiga, como la gran. Esto, digamos, iba a decir que la tenía esta manera. Ayer me iba a decir, creo que era una buena madre, para una amiga otra, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez, en la segunda vez. Y no le dije nada, porque a mí me iba a dar un instante, que este va a dar un poquito. La noche está aquí, a la lata me va a dar un poquito. Así que, ya no le damos, me dijeron. Thank you. I'm going to go to the hospital. I'm going to go to the hospital. ஒரு தலைவரை தலைமை தலைவர்களை பார்க்கினாலும் அவர்கள் அந்த மாற்று அறிவுறுத்தினார்கள். சர்ச்சையோட கூட தேவர்கள்லாம் வந்து இந்த திருவிழா பாடுவாங்க எதிர்த்து தற்காலிகளே குறிப்பிடுகிறார்கள். ஏன் தெரியுமா கேட்டா Thank you.